மூன்று நிமிட தியானம். 25 பிப்ரவரி 2026, புதன். தலைப்பு: எதிர்வாதங்களுக்கு முன்பாக மெய்யான சத்தியத்தை வாழ்ந்து காட்டுதல். மனப்பாட வசனம்: நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், மலையின் மேலிருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. இன்றைய தியானம்: இந்தியாவில் கிறிஸ்தவ நற்செய்தி குறித்த எதிர்கனைகள் மூன்று நிலைகளை கடந்து வந்துள்ளன. 1. இது உண்மையானது அல்ல. 2. இது எங்களுக்கு புதியது அல்ல. 3. இதன்படி நீங்கள் வாழவில்லை. முதல் கருத்து நிலை குறுகிய காலமே நீடித்தது, ஏனெனில் நற்செய்தி அதன் உண்மைத்தன்மையை மனித மனதிற்கு உண்மை என தானாகவே நிரூபித்தது. இரண்டாம் நிலையான இது எங்களுக்கு புதியது அல்ல என்ற கருத்து இன்றும் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதாவது, உங்கள் பரிசுத்த வேதத்தில் உள்ள அனைத்தும் ஏற்கனவே எங்கள் புனித நூல்களில் உள்ளன என்ற வாதம் இப்போதும் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் மூன்றாவது நிலை, இதன்படி நீங்கள் இல்லை, அதாவது நீங்கள் அதன்படி வாழ்வதில்லையே என்பதுதான் இன்று நற்செய்திக்கு எதிராக வைக்கப்படும் மிக முக்கியமான வாதமாக உள்ளது. நாம் அதன்படி வாழவில்லை என்ற உண்மையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். சத்தியம் என்பது வெறும் போதனை அல்ல, அது ஆச்சரியப்படத்தக்க ஒரு வாழ்க்கை முறை. நாம் எதை பிரசங்கிக்கிறோமோ அந்த சத்தியத்தின்படி நாம் வாழ வேண்டும். இந்தியாவில் நற்செய்தியின் வரலாறு சுவிசேஷத்தின் செய்தியை தாண்டி அதை அறிவிக்கிற செய்தியாளனை நோக்கிய கேள்வியாக மாறியுள்ளது. நம்முடைய சுபாவத்தில் அந்த மெய்யான மாற்றம் நம்மிடம் வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவை அவர்கள் காண விரும்புகிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்கவில்லை. அவர் பெயரால் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படும் நமக்கு இது ஒரு சவாலாக முன்வைக்கப்படுகிறது. இன்றைய மேற்கோள்: இன்று உலகில் நாத்திகம் பெருக மிக முக்கிய காரணம் கிறிஸ்தவர்கள்தான். அவர்கள் தங்கள் உதடுகளால் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆனால் வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது தங்கள் வாழ்க்கை முறையால் அவரை மறுதலிக்கிறார்கள் என்று பிரென்னன் மேனிங் கூறுகிறார். பரிந்துரைக்கப்படும் புத்தகம்: த கிரைஸ்ட் ஆஃப் த இண்டியன் ரோட். எழுதியவர் E. Stanley Jones. ஜபம்: உம்முடைய சத்தியத்திற்கு எங்கள் வாழ்க்கை தடையாக இருந்த நேரங்களுக்காக எங்களை மன்னியும். நற்செய்தி குறைவற்றது, ஆனால் உம்முடைய இருதயத்தை பிரதிபலிக்க நாங்கள் பலமுறை தவறிவிட்டோம். மாயவேஷங்களையும் வெற்று வார்த்தைகளையும் எங்களை விட்டு அகற்றும். ஒளியை பற்றி பேசுவதோடு நின்றுவிடாமல் அந்த ஒளியாகவே வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையோடு எங்கள் செயல்கள் ஒத்துப்போகட்டும். மக்கள் எங்களில் உம்மை காணட்டும். ஆமேன். உங்களுக்கு ஒரு வார்த்தை: சிலர் வாசிக்கப் போகிற ஒரே வேதாகமம் உங்கள் வாழ்க்கை மட்டுமே என்பதை இன்று நினைவில் கொள்ளுங்கள். உலகம் சிறந்த வாதங்களை தேடுவதில்லை, ஒரு சிறந்த மாற்றமடைந்த சாட்சியான வாழ்க்கையையே தேடுகிறது. நற்செய்தி உண்மை என்று வெறும் வார்த்தையால் சொல்லாமல் அது உண்மையானது என்பதை உங்கள் வாழ்வால் காட்ட தீவிரம் கொள்ளுங்கள். ஜபங்களுடன் பாஸ்டர் மரியா ஜோசப். தொலைபேசி +92431832311.